பனி போல கண்களில் ஆடும் மல்லிகை தோட்டம் கண்டேன். அழகான வெள்ளை கிங்கே களங்கங்கள் இல்லை. வெண்பனி போல கண்களில் ஆடும் மல்லிகை தோட்டம் கண்டேன். அழகான வெள்ளை கிங்கே களங்கங்கள் இல்லை. அதுதானே என்றும் இங்கே நாம் தேடும் எல்லை. செந்தூரப்பூவே இங்கு தேன் சிந்தவாவா, தென் பாங்கு காற்றே நீயும் தேர் கொண்டு வாவா. அன்னங்கள் போலே எண்ணங்கள் போலே